காத்திருக்கையில் மன நூறா நொறுங்குது. ஐயோ பார்க்காத என்ன தாக்காத இதயம் வீக்காக உனக்காக வாழ டக்குனு டக்குனு டக்குனு டக்குனு டக்குனு டக்குனு பார்க்காத பக்குனு பக்குனு பக்குனு பக்குனு பக்குனு பக்குனு ஆக்காத கிக்கொண்டு கிக்கொண்டு கிக்கொண்டு கிக்கொண்டு கிக்கொண்டு இருக்குது பார்வையில் லுக்கொன்னு லுக்கொன்னு லுக்கொன்னு லுக்கொன்னு விட்டுட்டு போனா தப்பையில் என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத சேர்ந்து நாம போனா சமஜோரு ஏரியால கேட்டு பாரு என்ன மிஞ்ச ஆளு யாரு நீ ஓகே சொன்னா லைஃபே தார் மாறே ஒயிட்டா தான் பிரைட்டா தான் இருக்கும் பாலு அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஜஸ்ட் ஒரே ஒரு நாலு வச்சு செல்ஃபி எடுக்கட்டா பாரன் என் கண்ணில காதல தாய ஒரு முத்தம் ஒண்ணு ஓகே தான் நீயும் சொன்ன ஹஸ்பண்ட் ஆகட்டா டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு பார்க்காத